காரணா நான் வேஷக்காரனா எனது ஜீவனை நான் மறந்து போவேன பதில் என்னவோ என் இளங்கினியே உன் மனம் எனக்கு விளங்கலையே இளையமுல்லையே உன் தயவு இல்லையே இரக்கம் காட்டவே ஒரு இதயம் இல்லையே உன் மணிக்குயிலே கண்ணிழந்து விட்டேன் உன் நினைவுகளால் நெஞ்சொடிந்து விட்டே மோசக்காரனா நான் வேஷக்காரனா எனது ஜீவனை நான் மறந்து போவேனா சந்தேகம் நீ கொள்ளக்கூடாது ராமன் மேல் சந்தேகம் சீதைக்கு வாராது உண்மை அரங்கேறவே சில காலங்கள் செல்லுமே இதயம் உடைந்தாலுமே அதுவும் பேரை சொல்லுமே என் கண்ணீர் உந்தல் கண்ணில் வீழுமே இளையம் இல்லையே உன் தயவு இல்லையே இரக்கம் காட்டவே ஒரு இதயம் இல்லையே உன் மணிக்குயிலே கண்ணிழந்து விட்டேன் உன் நினைவுகளால் நெஞ்சொடிந்து விட்டேன் ஏய் மோசக்காரனா நான் வேஷக்காரனா ஏய் எனது ஜீவனை நான் மறந்து போவேனா எனது ஜீவனை நான் மறந்து போவேனா